மழவில் கொடியில் மணிமேகம் போலே நீ, அழகே மனசில் பொன்னு ஞானாடான் வா. மழவில் கொடியில் மணிமேகம் போலே நீ, அழகே மனசில் பொன்னு ஞானாடான் வா. என் மாறில் நீ ஏதோ சங்கீதம் முத்தம் பெய்யான் வா, கதை சொல்லான் வா. மழவில் கொடியில் மணிமேகம் போலே நீ, அழகே மனசில் பொண்ணு ஞானான் வா. சகியாய் சந்தியகளில் நீ வா, விழியால் புல்கிய நீ பின்னே எழுதி அனுராகம் விண்ணில் முத்தம் பெய்யான் வா, கதை சொல்லான் வா. மது மந்தாரம் இனி நீ அல்லையோ. மழவில் கொடியில் மணிமேகம் போலே நீ, அழகே மனசில் பொண்ணு ஞானாடான் வா. என் மாறில் நீ ஏதோ சங்கீதம் முத்தம் பெய்யான் வா, கதை சொல்லான் வா. மது மந்தாரம் இனி நீ அல்லையோ. மழவில் கொடியில் மணிமேகம் போலே நீ, அழகே மனசில் பொண்ணு ஞானான் வா. மணிமேகம் போலே நீ, அழகே மனசில் பொன்னு ஞானாடான் வா.